धन्ये समस्त जगतां पितुरुत्तमांगे त्वन्मौलिमाल्य भरसंभरणेन भूयः इन्दीवरस्रजनिवाददसि त्वदीयान्याकेकराणि बहुमान विलोकितानि। श्रीमती गोदायै नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। இன்றைய தினம் நாம் ஸ்ரீ கோதாசுதியில் உள்ள 20வது பத்தியத்தை அனுபவித்திருக்கின்றோம். 19வது பத்தியத்தில் துங்கைர கிருத்திரிம கிரக என்று தொடங்கக்கூடிய அந்த பத்தியத்தில் பிராட்டி சொல்லி கொடுத்த மாலையினால் அரங்கனுக்கு மேலும் ஒரு விசேஷமான கந்தமானது கூடியது, மனமானது கூடியது. சுவாபாவிகமாக சர்வகந்தனா இருந்தா கூட உபனிஷத்துக்களால் அவ்வாறு கொண்டாடப்பட்டாலும் பிராட்டினுடைய சூடி கொடுத்த மாலை, அவளுடைய திருமணி சம்பந்தத்தால் சூடி கொடுக்கப்பட்ட மாலையை சேர்த்துனதுனால எம்பெருமானுக்கு இன்னும் ஒரு விசேஷமான அந்நியம் ஆமோதம் போட்டிருந்தார். ஒரு விசேஷமான வாசனையானது கூடியதுன்னு சொல்லிச்சார். இப்போது இந்த பத்தியத்தில் பிராட்டி இன்னொரு மாலையை சமர்ப்பிச்சாலாம் எம்பெருமானுக்கு. ஆனால் அந்த மாலையானது புஷ்பங்களால் ஆன மாலை இல்லை, அவளுடைய நோக்குகள், அவளுடைய திருக்க நோக்குகள் இருக்கு. அவ என்ன பண்றாளா, பொதுவா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து புருஷாளுக்கு கம்மின்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாளா, ஸ்திரீகள் பாப்பாலாம் என்னது நன்னா வேலை மாத்திக்கோங்க போய் அப்படின்னு சொல்லுவா. இது ஆத்து நடக்கக்கூடிய சமாதானம் வச்சுப்போம். அப்படி இவர் மாலையை சாத்தின்றக்காரு, ஒழுங்கா சாத்தின்றக்காரா இல்லையா அப்படின்றதுக்காக என்ன பண்றாலாம், பிராட்டி முகு பார்வையில பார்க்க முடியாது. ஏன்னா சபையில இருக்கா, விவாக இது, அதுவும் விவாக தினம் வேற, அதற்கு பிறகாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ அன்றைய தினம் போய் ஒரு ஸ்திரீ வந்து லஜ்ஜையானது தடுக்கும் ஸ்திரீக்கு புருஷன் அப்படி பார்க்கறதுக்கு. அதனால அப்படி அரைக்கண் நோக்குகளால் அப்படி லேசாக பார்க்கலாம், ஒழுங்காக சாத்தின்ட்டுக்காரா இல்லையா மாலையன்னு. அப்படி இவ பார்க்கறதே என்னன்னு சொன்னால், அந்த பார்வை இருக்கு இல்லையா, அந்த கருப்பு விழியும் அந்த வெள்ளை நிற இது இருக்கு, அதுவே ஒரு ஆக்கேகரம். அந்த இந்தீவிர சஜம், இந்தீவிர சஜம்னு சொன்னால் அந்த கருணைதல் பூன்னு சொல்கிறா, அது அந்த கருப்பும் வலுப்பும் கலந்து இருக்கக்கூடிய புஷ்பமாக இருக்கணும். அது அது வந்து அழகாக இன்னொரு மாலையாட்டும் எம்பெருமானுடைய திருமுடிக்கு அலங்கரித்ததுன்னு அழகாக இங்கே சாதிக்கிறார் இந்த கவி. கவிதா சிம்ஹம் தன்னுடைய கற்பனையை கொண்டு ஸோ பிராட்டி வஸ்து ஒரு வஸ்துவாக கொடுத்த மாலையை அவன் சாத்தின்ட்டுருக்கான். அந்த மாலைக்கு மேலே இன்னொரு அலங்காரம் கூட்டுவதாக அவருடைய பிராட்டியினுடைய அந்த அரைக்கண் நோக்குன்னு அதுக்கு பெயர் ஆக்கியக்கரம்னா, ஆக்கியக்கரம்னா ஹாஃப் ஓப்பன். அது இங்கே பார்வைக்கு போகிறதுனால அந்த அரைக்கண் நோக்கு திருக்கண் நோக்குன்னு இருக்கு இல்லையா, அது வந்து இன்னொரு மாலையாக பாவித்து இங்கு அழகு சேர்க்கிற நம்முடைய சுவாமி தேசிகன். இந்த பத்தியத்தில் ஆததி இவ, இவன்றது அபி எப்போலும் சொல்லணும்னா, ஆததி ததத்தினா தரித்தல், ஆததினா சூட்டுதல் கொடுத்தல் அர்த்தமான. ஆன்ற உபதர்கம் சேர்ந்ததுன்னா சில சமயம் வந்து அர்த்தத்தை ரிவர்ஸ் பண்ணும், கச்சதி ஆ கச்சதி, கச்சத்தினா போறான், ஆ கச்சத்தினா வரான் அர்த்தம். அது மாதிரி ஆததி இவ சூட்டுகின்றன போலும், ததாதி இது ததத்தின்றது பண்மை, சூட்டுகின்றன போலும், ஆததி இவனா சூட்டுகின்றன போலும். எதை இவன் சொன்னதுனால எதை போலன்னு சொல்லணும். இந்தீவர சிரஜம் இவ, இந்தீவர சியாமல்னு சொல்லுவா, அது ஒரு விதமான அந்த புஷ்பம் கருணைதல். அந்த ஸ்ரஜ் ஸ்ரக்கு ஸ்ரஜம்னா மாலையை, ஸ்ரக்குன்னு பெயர் மாலைக்கு, ஸ்ரஜம்னா மாலையை, இரண்டாம் வேற்றுமை. ஒரு கருணைதல் மாலையை சூட்டுகின்றன போலும். இப்போ எவைகள்னு சொல்லணும், சூட்டுகின்றனன்னு சொன்னால் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டால், விலோக்கித்தானி, விலோக்கித்தம்னா பார்வை, விலோக்கித்தானின பார்வைகள், அது பண்மையில் ஏன்னா தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்கள்னால பார்வைகள் ஒரு கருணைதல் மாலையை சூட்டுகின்றன போலும். அப்போ இதுதான் முதல் மாலையா அப்படின்னு கேட்டால், இது இன்னொரு மாலை, ஏற்கனவே ஒரு மாலையை சூட்டியாச்சு, அதனால் பூயா பூயகான மறுபடியும், பூயோ பூயோன்னு சொல்லணும்னா மறுபடியும் மறுபடியும் அர்த்தம் மிகுதியாக. அப்போ பூயா இந்தீவர சஜம் ஆததி இவ, மறுபடியும் மேற்கொண்டு ஒரு கருணைதல் மாலையை சூட்டுகின்றன போலும் சொன்னால். அப்போ இதற்கு முன்னாடி அப்படின்னா ஒரு மாலையை சூட்டி இருக்க வேண்டும், அது என்ன அப்படின்னு கேட்டால் அதை சொல்ல போகிறார். அதுக்கு மேலே இந்த விலோக்கித்தானி இந்த பார்வைகள்லாம் எப்படி இருக்குது, அவைகளுக்கு விசேஷம் சொல்லணுமே அப்படின்னு சொன்னால், பகுமான விலோக்கித்தானி, பகுமானத்தோடு பார்ப்பது. என்ன பார்க்கறதுன்னு சொன்னால் நிறைய இது இருக்குது, என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லுவா சில பேர், நம்ம ஏதாவது கசவு வார்த்தை சொல்றோம்னா திரும்பி பார்த்தா என்ன முறைக்கிற என்ன பார்க்கறேன்னு கேட்கறோம், அந்த மாதிரி பார்க்கறதான் கேட்டா இல்ல, பகுமானம் ஒரு மிகுதி அதாவது ஒரு பெருமதிப்பு அதோட கூடிய ஒரு சந்தோஷம் அதோட கூடிய அந்த பார்வை. மீண்டும் அந்த பார்வைக்கு விவேசனம் போட்டுண்டார் ஆகேகராணி. ஆகேகரன் சொன்னா ஹாஃப் ஓபன், பாதி திறந்த. இப்ப இந்த ஆகேகராணி விலோகிதானி அவைகளுக்கு இது விசேஷணங்கள், பாதி திறந்து பாதி மூடி அரைக்கண் நோக்குகள்னு அதுக்கு பெயர். துவதியானி உன்னுடையதான இந்த அரைக்கண் நோக்குகள் இருக்கே பெருமதிப்போடு கூடிய அவைகள் எம்பெருமானுக்கு மேலும் ஒரு கருணைதல் கருணைதல் மாலையை சமர்ப்பிக்கின்றன போலும் அப்படின்னு சாதிக்கிறார். எங்கு அப்படின்னு கேட்டால் உத்தமாங்கே. போன பத்தியத்திலே பார்த்தோம் உத்தமாங்கன்னு சொன்னால் சிரசு உத்தம அங்கம், உத்தமாங்கேன்னா சப்தமி பக்தி ஏகவச்சனம் திருமுடியில். யாருடைய பிதுகு, பிதுகுன பிதாவினுடைய, பிதா சப்தம் பிதுகு ஷஷ்டி ஏகவச்சனம். யாருக்கு பிதாவன் அப்படிங்கிற சமஸ்த ஜெகதாம், அனைத்து உலகங்களுக்கும் ஜெகதாம்ன்றது ஷஷ்டி பக்தி பகுவச்சனம். ஜெகதஹ ஜெகத ஜெகதோ ஜெகதாம், அப்ப ஜெகதாம்ன்றது அனைத்து உலகங்களுக்கும் பிதாவான தசிய அவனுக்கு பகவானுடைய உத்தமாங்கே சிரசில் தலையில் நடத்தமாறுது திருமுடியில். இப்ப எப்படிப்பட்ட சிரசது அப்படின்னு கேட்டா தன்யேன்னு போட்டுண்டர். தன்யம்னா பாக்யம், தன்யோஸ்மின்னு சொல்லுமா இல்லையா, தன்யோஸ்மின்னு சொன்னா பாக்யம், பாக்யம் அடைந்தேன், பாக்யம் அடைந்தவனாக இருக்கின்றேன். தன்யாஸ்மின்னு சொன்னா அது ஸ்திரீகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப தன்யே உத்தமாங்கே, மிகவும் பாக்யம் பெற்றதான அந்த திருமுடியில். அப்படி என்ன பாக்யம் பெற்றது அந்த திருமுடின்னு கேட்டா துவன் மௌலி மால்ய பர சம்பரணேன. துவன் மௌலி துவத்து மௌலி, மௌலின சிரசு துவத்துன உன்னுடைய, அது சேரச்சு தக்காரம் நக்காரமாயத்து. துவன் மௌலி உன்னுடைய திருமுடியின் மால்ய பர மாலைகளுடைய பரண சுமை, அந்த சுமையை சம்பரணேன தரிப்பதனால், அதை திருத்தியா பக்தி ஏகவச்சன் சம்பரண தரித்தல், சம்பரணம் சம்பரணேன தரிப்பதனால் ஒரு பாக்கியத்தை அடைந்த அவனுடைய திருமுடியில் உன்னுடையதான மேற்கொண்டு அந்த அரைக்கண் நோக்குகளால் மேலும் ஒரு மாலை சமர்ப்பிக்கப்பட்டது போல் தோன்றுகிறதம்மான அழகாக சாதிக்கிறார். சம்போதன பதம் இல்லை அந்த பத்தியத்தில். ஒரு அன்பியத்த பார்த்தோம்னா தொன்மௌலி மால்ய பரசம்பர நேன பூயா, பூயா பின்னாடி வரப்போகுது. தன்யே சமஸ்த ஜெகதாம் பிதுகு உத்தமாங்கே, ஸ்வதீயானி ஆகேகராணி பகுமான விலோக்கிதானி, பூயா இந்தீவர சஜம் ஆததி இவ. பன் மௌலி மால்ய பர சம்பரணேன, உன்னுடைய திருமுடியில் திருமுடியினுடைய மால்ய மாலை மாலா உரையதுதான் மாலைகளுடைய சுமையை தரிப்பதனால் சம்பரணேன தன்யே, அதனால் ஒரு பாக்யம் பெற்றதான் எம்பெருமானுடைய சிரஸ் திருமுடி அதில் அப்படின்னு அர்த்தம். தன்யேனா இப்போ சப்தமி பக்தி ஏகாட்சம். தன்யே சமஸ்த ஜெகதாம் பிதுகு உத்தமாங்கே, பிதுர் உத்தமாங்கே, பிதுகு பிளஸ் உத்தமாங்கே, பித்துருத்தமாங்கினாயிருச்சு விசர்க்கமானது ரேபமாயிருது. எல்லா உலகங்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய பகவானுடைய திருமுடியில் துதியானி ஆகேகராணி, உன்னுடைய துதியம் துதிய துதியானி உன்னுடையதான பன்மை எது, அரைக்கண் நோக்குகளான் அரைக்கண் நோக்குகளான பகுமான விலோக்கித்தானே பெருமதிப்புடன் கூடிய அந்த உன்னுடைய பார்வைகள், பூயகா மறுபடியும் இந்தீவர ஸ்ரஜம் ஒரு கருணைதல் மாலையை ஆததி இவ சமர்ப்பிக்கின்றன போலும் சூட்டுகின்றன போலும் அழகாக சாதிக்கிறார். இந்த பத்தியத்தில் 20வது பத்தியத்தில் தான் 20வது பத்தியத்துக்கு அர்த்தமும் அன்பையும் ஆகின்றது. அதாவது அவள் சாட்சாத்தா சாத்தின அந்த சூடி கொடுத்த மாலையைத் தவிர பிராட்டியினுடைய அரைக்கும் நோக்குகளும் ஒரு மாலையை சமர்ப்பிக்கின்ற மாதிரி இருக்குன்னு சுவாமியினுடைய கற்பனை. நிறதார் பத்தியத்தில் அடுத்த நாளைய தினம் நாம் 21வது பத்தியத்தை அனுப்பிப்போம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷ்காய நமஹ.